மனமே மானே மீண்டும் வருமே காலம் வசந்தம் தருமே வாழ்வில் மேக நிழலே போகும் தீப்பொழியே சேரும் உனது சுகமினி வரும் நாளில் நூறாகும் சுகமினி வரும்